தென்னல் நிலாவின்றி காதில் சொல்லி மண்ணில் மழத்துள்ளி மெல்லிச் சொல்லி தேனூறு மாவாக்கு நின் காதிலாய் சொல்லம் ஞான். தென்னல் நிலாவின்றி காதில் சொல்லி மண்ணில் மழத்துள்ளி மெல்லிச் சொல்லி தேனூறு மாவாக்கு நின் காதிலாய் சொல்லம் ஞான். தேனூறு மாவாக்கு நின் காதிலாய் சொல்லம் ஞான்.